ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பவதேபாஷ்டகாராஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வகடபூஷண மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீதரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம, ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மணே நம, ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி, ஸ்ரீரொன்றுதோ புல திருவேங்கடமுடையான் பாரந்த சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. அத்யத்புதமான சுவாமி தேசிகனுடைய திருவேங்கடத்தானை பற்றியதான அந்த தயை என்ற குணத்திலே திளைத்தெழுந்ததான தயாசதகம் என்ற கிரந்தத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். இதே கீழ்ப்பாசுரம் 17 பாசுரங்கள் பர்யந்தம் பிராப்தமாச்சு ஆஸ்திகாளுக்கு. இன்றைய தினம் 18வது பாசுரம். இந்த 17வது பாசுரத்திலே சூக்ஷ்மமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தயாதேவியும் இந்த சிருஷ்டி காரியத்தை பண்றாள். பிரளயத்திலே சேஷனா இந்த அச்சேதன வஸ்துக்களும் ஜீவாத்மாக்களும் ஒரு ஜடரூபமா இருக்கும்போது சரீரம் இல்லாம இருக்கு, அதை பார்த்து தயாதேவி மனசு வெதும்பி சரீரங்களை கரண கலேபரங்களை அனுகிரகம் பண்றா அப்படின்னு சுவாமி தேசிகன் அங்க சாய்ச்சார். சிருஷ்டி தயன் காரியம் என்று கூறலாம் இந்த பாசுரத்தாலே நிர்வாகம் அங்க. அடுத்தது 18வது பாசுரம் இன்றைய தினம் பிராப்தம். அனுகுண தசார்பிதன சீதர கருணே சமாகித ஸ்னேகா சமய சீதம பிரஜானாம் சாத்ரமயேன சிர பிரதீபேன அப்படின்னு சொல்ற. அனுகுண தசார்பிதேன, இதுல சமூகார்த்தமா சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த சீனிவாசன் இருக்கானே அவனுடைய கருணையே இந்த கருணாதேவி என்ன பண்றானா, என்றைக்குமே அணையாததும் அழியாததுமான சாஸ்திரம். சாஸ்திரம் ஒரு லோகத்துக்கு ஒரு கை தீபம் போல, கையில் இருக்கிற ஒரு ஒரு தீபம் போல இருக்கு. அப்படி அணையாததுமான அந்த சாஸ்திர தீபத்தை ஏற்றி வச்சு என்ன பண்றான்னா, இந்த பிரஜைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அஞ்ஞானத்திலே வந்து அடிச்சுன் இருக்கு, ஞானம் இல்லாம இருக்கு, அதனாலே பிரஜைகளினுடைய இருளை போக்குகின்றாய்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இன்னொரு விஷயம் சாகிறார், இங்க இந்த தயையாலே ஏற்றி வைக்கப்பட்டதான அந்த தீபம் விளக்கு இருக்கே, அதுல வந்து எண்ணெயை நிரம்பமாக ஊற்றி இருக்கிறாய்னு சொல்ற. எந்த சமயத்திலே இந்த ஜீவாத்மாக்களுக்கு இந்த இருளை போக்கி பிரகாசத்தை அளிக்க வேண்டுமோ அந்த சமயத்திலே அனுகிரகித்து காக்கின்றாய் அப்படின்னு இங்க சாய்கிற சமூகார்த்தமா சொல்ற. இப்போ அணுகுண தசார்பிதேன சாய்ச்சர், அதாவது ஞானமானது எப்ப இருக்க வேண்டும் அப்படின்னா, குழந்தை பிறக்கும்போது ஒரு விதமான ஞானத்தோட வருது இல்லையா, கர்ப்பத்திலேருந்து வெளியில வரும்போதே ஜீவாத்மாவும் ஒரு ஞான வஸ்துன்னு சொல்லுது சாஸ்திரத்துல. அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா, சங்கோஜமா இருக்கு, சுருங்கி கிடக்கு, எது விஷயம்னு தெரியாது, எதுக்கு சாதாரணமான லோக விஷயங்கள் மட்டும் பிராப்தமாறுது. அந்த விஷயம் பிராப்தமாவதற்கும் கரண கலேபரங்கள் வேண்டியும் முன் பாசுரத்தில் சொன்னா, இந்த பாசுரத்தை ஞானபாகம் பறக்க பேசப்படுகிறது. ஒரு சரியான தருணத்திலே ஒரு ஞானம் அளிக்க வேண்டும் இல்லையா, எந்த தருணத்திலே ஞானம் அளித்தால் அதற்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும்னு இந்த தயை என்ற பிராட்டியானவள் யோசித்து, இந்த இருட்டை போக்கி ஒரு தீபமாகிய விளக்கை நமக்கு ஏற்றிக் கொடுக்கிறாள். ஏற்றிக் கொடுக்கிறாள் போது ஒரு தீபம் எரியுதுன்னா ஒரு அகல் விளக்கு இருக்கணும், அதுல வந்து தைலம் எண்ணெய் இருக்கணும், அது எரிவதற்குண்டானதான திரி அதுல இருக்கணும். இதெல்லாம் முக்கியம் அந்த இடத்துல. அந்த திரியை நன்றாக வைத்து அந்த விளக்கை ஏற்றி இருளை போக்குகிறாள் இந்த பிராட்டி, ஞானமாகிய விளக்கு அப்படின்னு சொல்றது. இது வந்து இவர்களுடைய தோஷங்கள், ஜீவாத்மாக்களுடைய தோஷங்கள் எம்பெருமான் திருஷ்டியிலே படாமல் செய்ய வேண்டும். அப்போ இந்த ஞானமானது எப்படி இருக்குன்னா, இந்த ஜீவாத்மாவுடைய தன்மையை பொறுத்து ஞானம் இருக்கு. ஒருத்தருக்கு அதிகமான ஞானம், யோசிக்கும் திறன் இருக்கு, சிலருக்கு கொஞ்சம் சொல்பமா யோசிக்கின்ற திறன் இருக்கு. அவருடைய தகுதிக்கேற்பதான ஞானம்தான் ஒவ்வொரு ஜீவனுக்கு இருக்கும். எல்லாரும் பாஷிகாரோ, எல்லாரும் சுவாமி தேசிகனோ, எல்லாரும் சுவாமி நம்மாழ்வாரோ ஆகிட முடியாது, வசிஷ்டர் மாதிரி ஆக முடியாது. அவ தகுதிக்கேற்றபடியான ஞானம் அவளுக்கு இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். அப்பதான் அந்த ஞானத்தினால்தான் அந்த குணங்களும் அவளுக்கு இருக்கும். சாத்விகமான குணம் அப்படின்னா அந்த ஞானத்தை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொல்றார். ஒரு குழந்தை ஜனிக்கும் போது எப்படின்னா அதுக்கு உண்டான ஞானத்தை பகவான் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கணும்னா, ரொம்ப ஞானத்தை கொடுத்தா பிறந்த குழந்தைக்கு எப்படி தாங்கும் அது? அதனாலே ஒரு சின்ன குழந்தை ஜனிக்கும் போது அது என்ன அளவுக்கு ஆகாரத்தை உட்கொள்ளுமோ, அதனுடைய தாயாருக்கு தான் எந்த அளவு ஆகாரம் அந்த குழந்தை சீகரிச்சு கொண்டு தெரியும். அதான் திருவாய்மொழியை சாதிக்கும் போது சாத்மிக சாத்மிகவே சுவாமி நம்மாழ்வாருக்கு பெருமாள் தன் அனுபவத்தை கொடுத்தார் அப்படின்னா இல்லையா. ஒரு ஒரு கரண்டி நம்ம ஒரு கேசரி பெருமாளுடைய பிரசாதம் அவன் செய்யறோம்னா அது திட்டம். அவளுக்கு வந்து 10 படி கேசரி கொடுத்தா சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனா சாத்மிக சாத்மிகன்னா கொஞ்சம் கொஞ்சமா அனுபவம் கொடுக்கணும், எது முடியுமோ அதான் கொடுக்கணும். சுவாமி நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணும் போது இவையும் அவையும் உவையும் அந்த தசகத்திலே திருவாய்மொழி 9வது தசகத்திலே கிட்ட இருக்கான், அருகில் உள்ளான், என்னுடைய வயிற்றில் உள்ளான், அப்புறம் மனசில் உள்ளான், கண்ணில் உள்ளான்னு சொல்லி உச்சியுள்ளே இருக்கான்னு சொன்னார். பெருமாள் தன் அனுபவத்தை சுவாமி நம்மாழ்வார் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அவரை ஆட்கொண்டார். அதே போல எம்மேல் சிறுச்சிறிதே விழியாவோ, திங்களும் ஆதித்யன விழுந்தார் போன்னு ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் சொல்றார். உன்னுடைய அந்த வீக்ஷமான பல, அந்த கடாட்சமானது ரொம்பவே நீ கொடுத்துட்டாக எங்களால் தாங்க முடியாது. எங்களுக்கு தகுதிக்கு தக்கபடி சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோன்னு கேட்டபடி கொடுக்கிறார். அந்த ஞானத்தையும் அப்படித்தான் கொடுக்கிறாய். அதனால என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இந்த முதல் பதத்தாலே அணுகுண தசார்பிதேன, எது இவாளுக்கு குணமா இருக்கோ அது மட்டுமே அனுகிரகிக்கப்படுகிற தயாதேவியால. அடுத்ததுல ஸ்ரீதர கருணே சமாகித ஸ்னேகா. ஸ்ரீதர கருணே, ஸ்ரீ அப்படின்னா பிராட்டிய சொல்றோம், ஸ்ரீதரஹா அப்படின்னா பெருமாளை சொல்றோம். அந்த ஸ்ரீதர சப்தத்திலையும் ஸ்ரீ இருக்கா அந்தத்துல. ஸ்ரீகர அப்படின்றத வந்து சகஸ்நாமத்தை எடுத்திருக்கா. ஸ்ரீகர கருணே, ஸ்ரீதர கருணே, அப்படியே வணந்தவள் தான் இந்த ஸ்ரீயான பிராட்டி. அவளுக்கு எம்பெருமானிடத்துல ஸ்னேகத்துக்கும் குறைவில்லை. இந்த தயா என்ற குணத்தினாலே ஆஸ்திகாலுக்கு அனுகிரகம் பண்ணுவதில் எந்த குறைவும் இல்லை. அதாவது தைலம், அந்த தைலமானது திரி மூலமா போனாதான் அதுல ஜீவத்தை ஏற்றும் போது நமக்கு வந்து விளக்கு விழுறது இல்லையா. அதே போல ரெண்டு பேரும் தைலமாகவும் திரியாகவும் இருந்த ஞானமாகிய ஒளியை நம்ம ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்கிறார். இவள் எப்படி இருக்கான்னா, தனித்தே ஸ்ரீயை பெற்றவள். எம்பெருமான் இல்லாட்டாலும் இவள் அனுகிரகம் பண்ணுவா. தயாதேவி வந்து அனுகிரகத்துக்கு என்றும் தாமதிக்க மாட்டா, உடனே அனுகிரகம் தான். அவளுடைய கடாட்சமானது உடனே ஜீவாத்மா மேல விழுந்து நல்ல அனுகிரகத்தை கொடுக்கிறது. சமாகித ஸ்னேகான்னு சொன்னதுல அடுத்தது என்ன சொன்னா அப்படின்னாக்கா, சிருஷ்டிகாலம் முதல், இந்த நமக்கெல்லாம் தாயா இருக்கக்கூடியதான அந்த தயாதேவி என்ன பண்றா, பிரஜைகளிடத்திலே அன்பு வச்சுருக்கா, ஒரு ஆசை வச்சுருக்கா. பெருமாளிடத்திலே வந்து அந்த பிரளயத்திலே வந்து அந்த லயத்தில் இருக்கும்போது சதை பிண்டமா இருந்த வஸ்துக்களுக்கு கரண கலையபரங்களை அனுகிரகம் பண்ணி அதன் மேல ஒரு அன்போடையும் ஆசையோடையும் ஸ்நேகத்தோடையும் இருக்கா, ஹிதமா இருக்கா இல்லையா, சமாகித ஸ்நேகம் அப்படின்னு சொல்வா. அந்த மாதிரி ஸ்நேகத்தோட எல்லாம் இருந்து இந்த பிரஜைகளுக்கு இவள் வந்து அனுகிரகம் பண்றா. பெருமாள் தண்டதரன், கொஞ்சம் தப்பு பண்ணா நமக்கு தண்டனை கொடுத்துருவார், ஏன்னா லோக சிருஷ்டிகர்த்தா அவர். ஆனா தயாதேவி நம்ம எந்த தப்பு பண்ணாலும் பொறுத்துண்டு, அதனால்தான் பூமாதேவியின் பேரு. தயாதேவிக்கு காருண்யத்தாலே அவள் வளர்ந்து நிற்கிறா. இந்த பிரஜைகளுக்கெல்லாம் தன்னுடைய அன்பாலையும் ஆசையாலையும் ஸ்நேகத்தாலையும் ஹிதமாலையும் நல்ல அனுகிரகம் பண்றா அப்படின்னு சுவாமி சாய்கிறார் அங்க. அடுத்தது சமயசி தம பிரஜானாம் அப்படின்னா, இந்த பிரஜைகளுடையதான இந்த ஜீவாத்மாக்களுடையதான அஜ்ஞானமாக இருள் இருளை அழிக்கிறாள். இருள் ஒரு வஸ்துவா இல்லையா, தமோவாதம் நையாய்க்காதல அவ சொல்ற அந்த சாஸ்திரத்தை சொல்ற. அஜ்ஞானமாக இருட்டை போக்கி ஞானமாகிய ஒளியை கொடுக்கிறாள் அப்படின்னு. பெருமாளை நாம் எப்படி சேவிக்க முடியும்னா, நம்ம சுத்தி இருக்கிற இருள் போனோம் அதுதான் புறையிருள். அந்த புறையிருளை போக்க வேண்டும் என்று பொய்கையாழ்வார் சொன்னர். வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடரழியானிடக்கே சூட்டினேன் சொல்வாலை இடராடி நீங்குகவே என்றுன்னு சொன்னார் முதல் திருவந்தாதில. இந்த வையத்தையே ஒரு பெரிய அகல் விளக்காக்கி வார் கடலே நெய்யாக அந்த கடலையே கடல் தீர்த்தத்தையே ஒரு எண்ணெயாக்கி தைலமாக்கி வெய்ய கதிரோன் விளக்காகன்னு சொன்னார். சூரியனையே அந்த ஜுவாலையாக்கி இந்த நம்முடைய சுத்திற்கு லோகத்தை இருளை போக்கும்படியாக அந்த பாத்திரத்தை அனுகிரகம் பண்ணர். அடுத்தது அக இருள்னு ஒன்று சொன்னார் ஆழ்வார். அக இருளானது என்னன்னா, அன்பே தகழியா ஆர்வமேனையாக இன்புருகு சிந்தையிடு திரியா நண்புருகி ஞானச்சுடர விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான்ட்டு பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதிலே சாட்சியர். அன்பே தகழியா, அன்பாகிய அந்த ஸ்நேகமாகிய அன்பையை அதுவே பெரிய தகழியான அந்த அகலாக்கி ஆர்வமே நெய்யாக ஆர்வத்தை நெய்யாக்கி இன்புருகு சிந்த இடுதிரியா இன்பமான என் சிந்தை இருக்கே அதை திரியாக்கி நண்புருகி ஞான சுடர் விளக்க ஞானமாக சுடரை விளக்கா ஏற்றா அந்த அப்படின்னு பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் வந்தே பெருமாள். இப்போ ஒரு ஜீவாத்மா எம்பெருமானை சேவிப்பதற்கு புற இருள் அக இருள் ரெண்டும் அகன்று போயிட்டுனா வெளிச்சம் மாத்திரம் பாக்கி இருக்கு. எல்லா இருளும் போச்சு, நானும் என்னுடைய ஹிருதயமும் சுத்தமாயிடுத்து, என்னை சுத்தி உள்ள பிரதேசங்களும் சுத்தமாயிடுத்து பளிச்சுன்னு இருக்கும் போது எல்லா வஸ்துவும் கண்ணுக்கு தெரியும் இல்லையா. அப்போ பேயாழ்வார் சாதிச்சேர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகடு மறு கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன்பால் இன்றுன்னு சொன்னது. இப்போ அகையிருள் புறையிருள் போனதாலே இவாளுக்கு அஜ்ஞானமாகிய வஸ்துக்களும் அந்த தமசும் போய் சேர்ந்துடுது. இந்த பிரஜைகளுடையதான பிரஜானாம்னு போட்டது இவாளுடைய தமசு போச்சு, இப்ப சத்வம் ஜாஸ்தி ஆயிடுத்து. அப்போ பெருமாள் தெரியணுமேன்னா, பெருமாளை நான் பார்த்தேன் திருக்கண்டேன்னா, பெருமாளை எப்ப பார்த்தேன்னு முதல்ல தயாதேவி தாயார பாக்குற. அந்த அடல் மேல்மங்க தாயார பார்த்துட்டு ஆழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன்னா, இந்த தாயாரோடைய ஒளியாலே காந்தியாலே சங்கசக்கரதாரியான எம்பெருமானை பார்த்தேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். இப்போ இப்போ இந்த பிரஜைகளுடையதானது தமகா இந்த இருளானது அழிக்கப்படுகிறது. எதனாலேனா விளக்கினாலே அழிக்கப்படுகிறது. அதனாலே புற இருள் அகையிருள் என்றும் மாற்றுவது கஷ்டம். அதை போக்கிட்டாக என்னன்னா, பெருமாளுடையதான நமக்கு அந்த அனுகிரகமும் சேவையும் கிடைச்சு போறது. சிசு பிறக்கும் போதே ஞானமணிக்கிறாள்னு சொல்ற, அந்த குழந்தை ஜனிக்கும் போதே அவருடைய பிராட்டியினுடைய ஜாயமான கடாட்சம், கருவிலே திருவுடையார் காலத்தை கழிக்கின்றீரேன்னு சொல்லி தொண்டழ்பிடியாழ்வார் சாதிக்கிற திருமாலையில கருவிலே உங்களுக்கு வந்து திருவிழாதீர்னு சொன்னார் பாசுரத்துல. நீங்க வந்து என் பிராட்டியினுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கலப்பா, அதனால ஊரை சுத்தின்னு இருக்க திருவரங்கனை வந்து சேவிங்கோ. ஜாயமான கடாட்சம் இருந்துட்டோம்னா பிறந்த உடனே பகவத் ஞானம் இருக்கும், எம்பெருமானை நாம் சேவிக்க வேண்டும், சியப்பதி ஒருவன் தான் ரக்ஷவஸ்து அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆச்சார திருவடியை நாம் புடிச்சுண்டு எம்பெருமான் இருக்கும் செல்வதற்கு ஹேதுவாய் இருக்கும். ஆனா கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரன்னு ஆழ்வார் சாட்சியர். அதனால இந்த கருவிலேதானது அந்த திருவினுடைய ஜாயமான கடாட்சமானது இருக்க வேண்டும். அதனால சுவாமி அம்மாழ்வார் அவதாரம் பண்ணும் போதே வராக பெருமான் பார்த்தாராம் அவர். அந்த கடாட்சத்தினாலேதான் அவர் ஆழ்வாராகி நமக்கெல்லாம் பாசுரங்களை அனுகிரகம் பண்ணார். அதனாலே இந்த தமசானது, பிரஜையினுடைய தமசானது அழிக்கப்படுகிறது யாராலேனா அந்த தயாதேவியாலே அழிக்கப்படுகிறதுன்னு சொன்னார் இல்லையா. பட்டர் ஒரு விஷயத்துல சாய்ச்சர் அவர் விஷயம் எடுத்திருக்கார். பாரவியும் ஒரு கவி இருக்கான், கிராத்தாஜுனையும் என்ற கிரந்தம் பண்ணிருக்கார் அந்த பாரவி என்ற கவி. அவ என்ன சொல்றான்னா, இந்த புத்தி இருக்கே அதுல வந்து இருட்டு இருக்கு, அது வந்து சரியான தெளிவான புத்தி இல்லை, அதை எப்படி பட்டத்தீட்டணும்னாக்கா சாஸ்திர தீபத்தை கொண்டு நம் புத்திய பட்ட தீட்டினா அந்த இருள் போய் நமக்கு ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால சாஸ்திரம் முக்கியம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரமயன ஸ்திர பிரதீபேன அப்படின்னு கடைசி வரல முடிக்கிறார் சுவாமி தேசிகன். சாஸ்திரம் தான் முக்கியம், சாஸ்திரமாகிய கைவிளக்கு. எப்படி பெருமாளை பார்க்க முடியும்? சாஸ்திரத்தின் மூலமா பார்க்க முடியும். பெருமாளை எப்படி பார்க்க முடியும்? வேதத்தின் மூலமா பார்க்க முடியும். பெருமாளை எப்படி பார்க்க முடியும்? ஆழ்வார் அருளிச்செயல் மூலமா அனுபவிக்க முடியும். அதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? சாஸ்திரம் தான் சொன்னான். என்ன விளக்குனா சாஸ்திரமாகிய தீபம், அதுதான் நமக்கு கைவிளக்கா இருக்கு எம்பெருமானை பார்க்கறதுக்கு. அந்த தீபமானது என்றும் அழியாதது, எம்பெருமானாலே அனுகிரகப்பட்டது. அறிவெண்ணும் தாழ்கொழுவே ஐம்புலனம் தம்மில் செறிவெண்ணும் திங்கதவம் செம்மி மறையன்றும் நன்கோதி நன்குணர்வார் காண்பரே நாள்தோறும் பைங்கோத வண்ணன் படின்னு ஆழ்வார் சாதிச்ச. ஞான கைதா அப்படின்னு, ஞானமாகிய கை வேண்டுமப்பா உன்னை சேவிக்கிறதுக்கு அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாரும் திருவாய்மொழியில அனுகிரகம் பண்ற நமக்கு. அதனாலே இந்த ஞானமாகிய தர்மசாஸ்திரம், சாஸ்திரத்தின் மூலமா பெருமாளை பார்க்கிறோம். சாஸ்திரமே வேதம் தான், அது வேதத்தினுடைய அந்த மறி வந்த விஷயங்கள் தான் சாஸ்திரத்துல இருக்கு. பரம காரணுக்கோ பகவான் சொன்ன, அவன் பரம கிருபையினாலே நமக்கு பெருமாள் இந்த சாஸ்திரத்தை கொடுத்து அதன் மூலமாக சத்தகுணத்தை மேலிட்டு ஜட செய்து அதன் மூலமாகவே யாதிருவிடை எப்படி பற்ற வேண்டும் என்று நமக்கு எடுத்து காட்டி இந்த சாஸ்திரத்தினுடைய தீப ஒளியிலேயே நம்முடைய சஞ்சாரம் இருந்ததுனாக்கா தமச ரஜச கிட்ட நம்ம போகவே வேண்டாம். அதனால்தான் அந்த தயாதேவி அதுக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் பண்றா. இந்த சேதனைகள் எல்லாரும் குழந்தைகளாகவும், அஞ்ஞானத்தை இருளாகவும், ஞானத்தை தீபமாகவும், வேதத்தையே விளக்காகவும், சாஸ்திரத்தை விளக்காகவும் காட்டி தயை என்பதை அனுகிரகமாக காட்டி இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு விஷயத்தை தயாதேவி பண்றா. எப்படின்னா இருளாகிய அஞ்ஞானத்தை போக்கி ஞானமாகிய கைதீபத்தை நமக்கெல்லாம் அனுகிரகிச்சு எம்பெருமான் பக்கம் திசைத்திருப்பரா. இதுக்கு தயாதேவி பரிபூர்ணமான அனுகிரக பூதையா இருக்கான்னு இந்த பாசுரத்திலே காட்டர். அனுகுணதசார்பிதன சீதர கருணே சமாஹித ஸ்னேகா சமயதி தம பிரஜானாம் சாஸ்திரமயன ஸ்திர பிரதீபேன என்ற ஸ்லோகத்தாலே மேற்கண்ட விஷயங்கள் நன்கு தெரிவிக்கப்பட்டது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.